Thank you. வடிவாய் வந்தாரன் காமாட்சி போலே வடிவாய் வந்தாரன் காமாட்சி வந்த Thank you.

ಗಮ ಪಾದ ಬಮ ಗಮ ಪದ ಪಮ ಗಮ ಪಮ

சொல்ல சொல்றேன்.